ஒரு ஸ்பார்க்கு என் முன்னால நடந்தா கேட் வாக்கு. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, touch it, touch it. கையால போட்ட ஒரு break அடவுனால ஆன்ன படுவீக்கு. ஐயோ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மருந்த வச்சு கனவுக்குள்ள வந்து வந்து கலக்கி போட்டாயே. கலங்குன மனசையும் போ தெளியவ பேனே தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி வழக்கு. Feel it, touch it, touch it. Touch it, touch it.